துளிகளும் தூருதே நனையாமல் என்ன செய்வேன். மலர் வரும் ஊடுதே மதுரமும் ஊறுதே தொலையாமல் எங்கே போவேன். புகை போல மின் பஞ்சாய் மிதக்கின்ற என் நெஞ்சை எதை செய்து மீட்பேன் எவர் சொல்லி கேட்பேன். கடல் போன்ற கண்ணாரே எதை பாரி சென்றாரே இடந்தேன இன்று இருந்தாலும் நன்று. அனல் மேலே கொஞ்சம் புனல் மேலே கொஞ்சம் தடுமாறி நிற்கும் என்னென்றும். மழை வரப்போகுதே துளிகளும் தூருதே நனையாமல் என்ன செய்வேன். மலர்வனம் மூடுதே மதுரமும் ஊறுதே தொலையாமல் எங்கே போவேன். கண்களால் கயல் விழி கொள்கிறாள் வலித்தாலும் ஏதோ சுகம் ஏதோ சுகம். குழிவிடும் கன்னத்தில் குடியிரு என்கிறார் விலையெல்லாம் ஆயுள் வரம். தூங்கும் வேகத்தில் கராக்காடும் நேரத்தில் அவள் தானே வந்தாள் அணைக்காமல் சென்றாள். கூடாது உறக்கங்கள் வாராது அதை காதல் என்றார் அவள் தானே தந்தாள். நடந்தாலும் முன்னே கடந்தாலும் பின்னே மனமெங்கும் அவள் ஞாபகம். கூடப்பட்டாம் பூச்சி பூவை தேடும் மழை என்றால் மண்ணை தாரே வந்து சேரும். கண்ணை கட்டி விட்டால் கூடப்பட்டாம் பூச்சி பூவை தேடும் மழை என்றால் மண்ணை தாரே வந்து சேரும். எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போகும். முன்னும் பின்னும் நீ நடந்தால் ஊஞ்சலாகும் சுடரும் மயில் மழை வரப்போகுதே துளிகளும் தூருதே நனையாமல் என்ன செய்வே. மலர் மனம் ஊடுதே மதுரமும் ஊறுதே தொலையாமல் எங்கே போவே. Day.